ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜை பரப்பவ்யாமோஹதஸ்ததிதரா நிதராய வேதே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயாணாம் ஆத்யஸ்ய நஃ புலவதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாப்பய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாகான் பக்தாந்திரேணு பரகாத யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சசகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேண விரத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும் கீழ்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பெயராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்கதிரை நிறையும் மெய்யாம் உயிர் நிறையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகை எருகோன் யாடி நிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதஜ்ஞயா சுதிஹிர சூரியக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் சசாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருச்செங்கண்டூரில் திருச்சிற்றாறு என்கிற திவ்யதேசம். திருச்செங்கன்றூர் அப்படின்னு அந்த ஊருடைய பெயர். அங்கே எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு திருச்சிற்றாறு என்றதாக திருநாமம். திருச்சிற்றாறு என்கிற ஆற்றங்கரையிலே எம்பெருமான் இருக்கிறபடினாலே அந்த திருநாமம். இப்பொழுதும் திருச்செங்கன்னூரில் போய் நாம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த கோயில் என்று கேட்பார்கள். திருச்சிற்றாறு கோயில் சிற்றாத்திரம்பலம் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த திவ்ய தேசத்தை நம்மளை கூட்டிக் கொண்டு போவார்கள். ரொம்ப பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம். அதை பற்றியான ஆழ்வார் அனுபவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போறோம். திருவாய்மொழியிலே 8-10-4 திருவாய்மொழி வார்க்கடா அருவி என்பதாக ஆரம்பம். 8-10 முதலிலிருந்து நாம பார்த்தோமானால் ஒரு விதத்திலே ஆழ்வாருடைய வியசனம் தான் முதலிலிருந்து தெரிகிறது. 8-10 முதல் திருவாய்மொழி தேவிமாராபார் திருமகள் பூமியராட்சைவார் என்று ஆரம்பித்து சொல்லும் பொழுது ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய் உன்னை நான் காருமாறு என் கண்களாலே உன்னை சேவிக்குமாறு நீர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக ஆழ்வாருடைய புலம்பலை நாம் பார்த்தோம். ஆனால் இப்படி வியசனம் அதிகமாகி ஆழ்வார் புலம்பும் போது எம்பெருமான் முகம் கொடுக்கவில்லை. அப்போது ஆழ்வாருக்கு வியசனம் இன்னும் அதிகமாகி நாயிகாபாவத்திலே அடுத்ததாக அருளி செய்கிறார். நங்கள் வரிவலை ஆளங்கோ நங்கள் வரிவலை ஆயங்காலோ என்பதாக ஆரம்பித்து வெங்கன் பறவையின் பாகனெங்கோன் வெங்கடவானனை வேண்டி சென்றேன் என்பதாக திருவேங்கடமுடியானை ஆசைப்பட்ட ஒரு நாயகியானவள், ஒரு பிராட்டியானவர் அந்த திருவேங்கடமுடியானை காணுவதற்காக ஆசைப்பட்டு அப்பொழுது பார்க்க முடியாமல் இருந்தபடியினாலே சங்கம் சரிந்தன, சாய் இழந்தேன், தடமுடை பொன்னிறமாய் தளர்ந்தேன், இனி எனக்கு இழப்பதற்கு என்ன இருக்கிறது, அந்த எம்பெருமானை நான் வேண்டி வேண்டி நான் எத்தனை காலம் இழைக்கின்றேனே அப்படின்னு தோழியரிடம் நாயிகை சொல்லும்படியான பாசுரங்களை மறுபடியும் நாயிகாபாவத்திலே புலம்பலை நாம் அடுத்தது இரண்டாம் திருவாய் மொழியிலே பார்த்தோம். மூன்றாம் திருவாய் மொழியிலே அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் என்பதாக ஆழ்வார் பெருமானை பிரிந்து துக்கத்திலே இருக்கக்கூடியவர், அந்த துக்கத்தை யாரோடையாவது நாம் கலந்து கொண்டு அவரிடம் பகிர்ந்து கொண்டு துக்கத்தை தனித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் அப்படி யாருமே இல்லை. அதாவது இவருடைய துக்கமும் அவருடைய துக்கமும் ஒரே மாதிரி இருந்தாதானே, அவர்களுக்கு இருக்கிற துக்கங்கள்லாம் சாம்சாரிக துக்கங்கள், ஆழ்வாருக்கு இருக்கிற துக்கங்கிறது எம்பெருமானை பிரிந்த துக்கம். அந்த எம்பெருமானை பிரிந்த துக்கத்தை துக்கமாவே அவர் நினைக்கல, எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பதுதான் சுகம் என்றும் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பதுதான் துக்கம் அப்படிங்கிற நிலை அவளுக்கு இல்லை. அப்ப அவகிட்ட போய் நம்ம துக்கத்தை சொல்லி என்ன பண்றது, சொல்லி பிரயோஜனம் இல்லையே. அதனாலே ஒரு துணை இல்லையே, ஒரு துணை இல்லாமல் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சகாயம் இல்லாமல் தான் இருக்கக்கூடிய நிலையை அவர்களால் மறுபடியும் சொல்லி பிதற்றுகிறார். அங்கும் இங்கும் அப்படின்னு ஆரம்பித்து அதை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நாம் இத்தனை துக்கப்பட்டு இருந்தாலும் எம்பெருமான் இங்கே வரவில்லை. இப்போ ஒருவேளை அவன் சுகமா இருக்கானோ என்னமோ, அவனுக்கு நிறைய பேர் இருக்கா இல்லையா, அதனாலே அவனுக்கு அந்த பிரிவு அப்படிங்கறது அவனுக்கு தெரியலை போல இருக்கு என்பதாக எம்பெருமானை பார்த்தார். பார்த்தால் அவனும் தனியா தான் இருக்கார். ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பாருதம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வாறு மற்றில்லையே. எம்பெருமானுடைய திருவாழியும் திரு சங்கத்தையும் சுமந்து கொண்டு பின்னாடி போகக்கூடியவர்கள் யாரும் இல்லையே, அவனேதானே சங்க சக்கரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், அவனேதானே வில்லை ஏந்தி கொண்டு அன்னைக்கு தண்டகாரண்யத்திலே சஞ்சரிக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய தனிமையை நினைத்தார். உடனே ஆழ்வார் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். அந்த தனிமையிலே அந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்யவில்லையே என்பதாக அதையே நினைத்து தன்னுடைய துக்கத்தை சொல்லுகிறார். இப்போ எம்பெருமான் தனிமையை நினைத்து அதன் பலனாக தன் தனிமையும் நினைத்து அந்த எம்பெருமானோடு நாம் சேர்ந்திருந்தால் அவருடைய தனிமையும் தீரும், நம்முடைய தனிமையும் தீரும், நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணுவேன், எம்பெருமானும் என்னோடு ஆனந்தமாக இருப்பான், அது இல்லாமல் அது போய்விட்டது என்பதாக அதை நினைத்து ஆழ்வார் புலம்பினார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்படி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய இத்தனை சந்தாபமும் போகும்படியாக எம்பெருமான் கடைசியிலே ஆழ்வாரை பார்த்து தலை அசைத்தானாம், தலை ஆட்டினானாம், ஓஹோ உம்முடைய துக்கம் இப்படியா என்பதாக. யாவின் நோய் தவிர அருள் நீழ்முடியானை வரையார் மாட மண்ணு குருகூர் சடகோபந்த. ஏதாவது விரக தர்மத்தால் உள்ள சந்தாபம் தவிரும்படி நிறதிசை விஷயீகார சூச்சகமான காருண்யவய சிறக்கம்பத்தாலே தம்மை விஷயீகரித்த எம்பெருமான் அப்படிங்கிறார். நாம ரொம்ப பெரிய மனுஷரை பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் பார்க்க முடியுமா முடியாதான் தெரியல, அவர் நம்மை கேட்பாரா கேட்க மாட்டாரா தெரியல, நம்மை வரவழைப்பாரா மாட்டாரா தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது நம்ம போகும்போதே நம்மை பார்த்து அவர் தலை அசைத்தார் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் சிறக்கம்பனம் பண்ணானாம், தலை அசைத்தானாம். அதற்காகவே இந்த பாட்டு பாடினார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றார் அப்படின்னு சரி தலை அசைத்தான் அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்ப ஆழ்வாருடைய துக்கத்துக்கு என்ன ஆச்சு, ஆழ்வார் துக்கப்பட்டிருக்காரு, எம்பெருமானை பிரிந்த துக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு என்ன ஆச்சு அப்படின்னா பெருமாள் தலை அசைத்துட்டார் இல்லையா, ஆக இனிமேல் ஆழ்வாருக்கு நாம ஏதாவது பண்ண வேணும் அப்படின்னு நினைத்தாராம், ஆழ்வாருடைய சந்தாபத்தை போக்க வேணும் அப்படின்னு நினைத்தாராம். அப்பொழுது திருச்செங்கன்றூரிலே திருச்சிற்றாற்றங்கரையிலே தான் விழுந்தருளி இருக்கக்கூடிய சேவையை ஆழ்வார்க்கு இங்கிருந்தே கொடுத்தாராம் பெருமாள். அந்த சேவையை ஆழ்வார் பார்க்கிறார். நம்முடைய தாபமெல்லாம் தீரும்படியாக இருக்கக்கூடிய ஒரு சேவை அது. அந்த சேவையை பார்த்தா உடனே ஆழ்வார் வந்து, அப்படியானால் அந்த இடத்துக்கு போய் எல்லாரும் பெருமாளை சேவிக்க வேண்டாமா, அதுதானே நமக்கு பிராப்தியமான இடம் என்பதாக சந்தோஷத்தினாலே பேசக்கூடிய பாசுரங்கள். இப்பொழுது இதுவரை மூன்று திருவாய் மொழியிலே துக்கத்தினாலே பேசக்கூடிய பாசுரங்கள் பார்த்தோம். தாபத்தினாலே, துக்கம்னா சம்சார துக்கம் இல்ல, எம்பெருமானை பிரிந்த தாபத்தினாலே பேசக்கூடிய பாசுரங்களை பார்த்தோம். இப்பொழுது சந்தோஷத்தினாலே நமக்காக எம்பெருமான் திருச்செங்கன்னூரிலே திருச்சிற்றாற்றங்கரையிலே வீற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, அழகா சொல்றார் பிள்ளான் சாதிக்கும் போது, இப்படி விரக கர்ம அபிதப்தரான ஆழ்வாருடைய விடாயை போக்கி அருளைகைக்காக முன்னமே திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே ஒரு தாமரை தடாகம் நின்றா போலே தான் நின்றபடியை காட்ட அப்படின்னு. எப்படி ஆனால் விரக கர்மங்கிற நல்ல வெயில்ல, நல்ல உச்சி வெயில்ல, 12 மணி வெயில்ல ரோடுல நடந்து வர்றவன் எங்கேயாவது தீர்த்தமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு தாமரை தடாகம் ஒண்ணு இருந்ததுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இப்படி மானச துக்கம் இருக்கும் பொழுது அந்த மானச துக்கத்தை போக்கக்கூடிய தாமரை தடாகம் போல இங்க எம்பெருமான் திருச்சிற்றாற்றங்கரையிலே சேவை சாதிக்கிறானோ, அந்த சேவையை ஆழ்வார் இருந்த இடத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு ஐதீகம். எம்பெருமானை தாமரை தடாகம் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, தடாகம்னாலே குளிர்ச்சி, எம்பெருமானுடைய திருமேனியே ஒரு தடாகம் போல, அந்த தடாகத்திலே நம்முடைய தாபங்கள் எல்லாம் தீரும், சம்சார தாபங்கள் எல்லாம் தீரும், ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரிந்த தாபங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறபடினால வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக இங்க தடாகம் சொல்ற. தாமரை தடாகம் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் திருமேனியே ஒரு தடாகம் என்பதாக கொண்டால், நம்மளுடைய தாபத்தை போக்கும் என்பதாக கொண்டால், அதில் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எல்லாம் தாமரைப்பூ போல பூத்திருக்கும், எம்பெருமானுடைய திருக்கைகள் தாமரைப்பூ போல இருக்கும், எம்பெருமானுடைய திருப்பாதம் தாமரைப்பூ போல இருக்கும், எம்பெருமானுடைய திருநாபி தாமரைப்பூ போலே இருக்கும், எம்பெருமானுடைய திருவாய் தாமரைப்பூ போலே இருக்கும் அப்படிதானே சொல்ற. அப்படி பார்த்தா எத்தனை தாமரைப்பூ இருக்கு, அப்ப இத்தனை தாமரைப்பூ இருக்கக்கூடிய ஒரு தாமரை தடாகம் அப்படின்னு தானே அது சொல்லி ஆகணும். அத நிறைய தாமரைப்பூ இருக்கக்கூடிய ஒரு தாமரை குளமாக எம்பெருமான் இருக்கான். குளத்திலேயே தாமரை குளம் அப்படிங்கிறது விசேஷம் போல இருக்கு. என்ன கேட்டா நல்ல வாசனை இருக்கும், அப்புறம் ஜலமும் நல்லா இருக்கும், அதனால குளிர்ச்சியும் நல்லா இருக்கும். அதனால அந்த ரீதியில கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே, கண் பாதம் கை கமலம் எல்லாமே தாமரை அப்படின்னு அங்கங்க ஆழ்வார்கள்லாம் அருள் செய்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய திருமையினில எத்தனையோ தாமரைகள் இருக்கு. அத்தனை தாமரைகளோடு பூத்திருக்கக்கூடிய ஒரு தடாகம் போல எம்பெருமான் தாபத்தை தீர்ப்பதற்காக எழுந்தொருளி இருக்கிறானாம். அப்ப பெருமாள் சொல்றானாம், ஆழ்வாரே உம்முடைய தாபம் தீர்ப்பதற்காகத்தானே உமக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன், இது ஏன் சிரமப்படணும், இனிமேல் போய் எப்படியாவது போய் எங்கேயாவது போய் பெருமாளை எங்கேயாவது சேவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீர் வருவதற்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், ஆழ்வார் ஒருவர் வரப்போறார் அவர் கஷ்டப்பட போறாருங்கிறதுக்காக உமக்கு முன்னாடியே நான் திருச்சிற்றாற்றங்கரையிலே வந்திருக்கிறேனே அப்படின்னு பெருமாள் காண்பிக்கும்படியாக அந்த திருவேணியை சேவையை கொடுத்தானாம். இப்படி விரக கர்ம அபிதத்தரான ஆழ்வாருடைய விடாயை போக்கி அருளுகைக்காக முன்னமே திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே ஒரு தாமரை தடாகம் நின்றா போலே தான் நின்றருணபடியை காட்ட அப்படின்னு. எம்பெருமானுக்கு ஆழ்வார் மேல எத்தனை ஆசை இருந்தால் பின்னாடி ஆழ்வார் வந்து இப்படி கஷ்டப்பட போறாருங்கிறதுக்காக முன்னாடியே வந்திருப்பார் அந்த தேவி தேசத்திலே. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய ஒரு வாத்சல்யம், எம்பெருமானுடைய காருண்யம் எல்லாமே ஆச்சரியமாக தெரிகிறது. அதனால அப்படி அந்த சேவையை காட்ட ஆழ்வாரை பார்த்த பிரீதியாலே சகல ஜனமனோநயனஹாரி திவ்ய சேஷ்டித சுலபத்வ சௌந்தர்யாதி கல்யாண குணகண சர்வேஸ்வரத்வங்களை பேசி அந்த தாமரை தடாகம் இருந்த இடத்து ஏற செல்ல வேணும் என்கிறார். அந்த தாமரை தடாகம் எங்க இருக்கோ அங்க போக வேணும் அப்படிங்கிறாராம். நமக்காகவும் சொல்ற, நமக்கு அதுதானே பிராப்தியம் அப்படின்னு சொல்ற. ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய இடம் திருச்சிற்றாற்றங்கரையிலே பெருமான் இருக்கும் போது அவனுடைய வாத்சல்யம், அவருடைய சௌந்தர்யம், அவனுடைய சௌலபியம், அவனுடைய சௌசீல்யம் எல்லாம் தெரியும். அர்த்தாவதானே எல்லாம் தெரியும். அச்சாவது தானே எம்பிரவான் நமக்காக வந்திருக்காங்கும் போது சௌலபியம் தெரியும் இல்லையா. நாம் செய்யக்கூடிய திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக உற்சவங்கள் கண்டருளுகிறான் அப்படின்னும் போது எம்பெருமானுடைய சௌசீல்யம் தெரியும், அந்த அழகை செய்விக்கும் போது அவனுடைய சௌந்தரியம் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னும் போது அவனுடைய வாத்சல்யம் தெரியும். ஏன்னா நமக்காக வந்திருக்கான்ங்கிறது மாத்திரம் இல்லாம நம்முடைய தோஷத்தை எல்லாம் கூட பொறுத்துக்கிறான் அப்படின்னும் போது இத்தனை குணங்கள் பிரகாசிக்கக்கூடிய இடம் இதை ஆழ்வார் நினைத்து பார்க்க நினைத்து பார்த்தால் எம்பெருமானுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா அவதாரங்கள் எல்லாமே இப்படிதானே இருக்கு. ஸ்ரீ ராமாவதார கிருஷ்ணாவதார திருவிக்ரம அவதாரங்கள் எல்லாம் பார்த்தா சௌசீல்ய வாத்சல்ய சௌலபியங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அவதாரங்கள் தானே. அதனாலே அந்த அவதார வைபவத்திலே இருக்கக்கூடிய குண வைபவங்கள் அதையெல்லாம் எடுத்து பேசி அப்படிப்பட்ட பெருமான் அதே வைபவம் குறையாதபடி இன்னும் அதிகமாக நிறைந்து நமக்காக இங்க திருச்செங்கண்டூரிலே வந்து சேவை சாதிக்கிறான், அதுதானே நமக்கு பிராப்தியமான இடம், அந்த இடத்துக்கு நாம் போக வேணும் என்பதாக ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள். அந்த பாசுரங்களை இப்போது பார்க்க போறோம். முதல் பாசுரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணாவதார வைபவத்தை சொல்லி அந்த கண்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடியதம் திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறு என்பதாக சாதிக்கிறார். வார்கடா வருவியானமா மலையின் மறுப்பினை குவடி திருத்திருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் சிகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரன்மேல் போர்க்கடா அசுரர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாரெங்கள் செல் சார்வே திருச்செங்குன்றூர் செங்குன்றூர் இங்க செங்கனூர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் ஸ்ரீ கிருஷ்ணாவதார வைபவத்தை இங்க பேசுகிறார். அங்கே மதுரா பிரவேசம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம். கண்ணன் ஆயர்பாடியிலிருந்து மதுரைக்குள்ள வருகிறார். ரெண்டு வைபவம், முதல்ல மதுரையிலிருந்து ஆயர்பாடிக்கு போனானோ இல்லையோ அது ஒரு வைபவம், அது ராத்திரியோட ராத்திரியாக நடந்த வைபவம், அது ஏதோ பயந்து ஒடுங்கி அப்படி போன மாதிரி நடந்த வைபவம், இது அப்படி கிடையாது. கம்பீரமாக அதே மதுரைக்குள்ள ராஜாதி ராஜன் பிரவேசிக்கிற மாதிரி கண்ணன் உள்ள பிரவேசிக்கிறான். அப்போ மதுரைமா நகரன் தன்னுள் பவளமாய் யாழை கொன்ற கண்ணனை அரங்கமாலை வளவிடும் தவளமாட மதுரைமா நகரன் தன்னுள் ஆழ்வார் சொல்ற மாதிரியாக மதுரா நகர பிரவேசம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. அங்கே உள்ளுக்குள்ள போய் அங்கே ரெண்டு யானைகள், அங்கே கோலையாபீடம் அப்படின்னு ஒரு யானை, கம்சனுடைய யானை, கண்ணனை கொல்வதற்காக ஏவி வைத்திருக்கிற அந்த யானையினுடைய ரெண்டு பக்கத்திலிருந்தும் அதனுடைய தலையிலிருந்து அப்படியே அருவி மாதிரி மத ஜலம் கொட்டுகிறதாம். மதம் பிடிச்ச யானை, மதம் பிடிச்சிருக்கனா மத ஜலம் கொட்டும், அது அருவி மாதிரி கொட்டுற மாதிரி அத்தனை மதம் பிடிச்சிருக்கு. பெரிய யானை, மலை போல இருக்கக்கூடிய யானை, ரெண்டு பக்கமும் அருவி மாதிரி மத ஜலம் கொட்ட அந்த யானை கண்ணனோடு மோத வர கண்ணன் அந்த யானையை கொன்று அதன் மேல் ஏறி அதனுடைய தந்தத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டு அங்க யானையை மேய்ப்பவனோ ஒருத்தன் இருக்கான் இல்லையா, பாகன், யானை பாகன் அப்படிங்கிறவன், அவன் யுத்தத்துக்கு வர அவனையும் அந்த தந்தத்தினாலேயே அடித்து கொன்றான். பிறகு கம்சனுடைய சபைக்குள்ளே பிரவேசிக்க அங்கே அரங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் கம்சன், மல்ல அரங்கம் அப்படின்னு மல்லர்கள் யுத்தம் பண்ணக்கூடிய அரங்கம். அங்கே மல்லர்கள் ரெண்டு பேர் அஞ்சு பேர்லாம் இருக்கா, நேர அவர்கள்லாம் கண்ணனை யுத்தத்துக்கு அழைக்க அவர்களோடு யுத்தம் பண்ணி அங்கே மல்லரை கொன்றான். அதன் பிறகு கம்சன் இருக்கிற பக்கம் பார்த்தான், கம்சனை சுற்றி இருக்கிற அரசர்கள் எல்லாருமே கண்ணனுக்காக பயந்து ஓடிவிட்டார்கள். கம்சன் மாத்திரம் அங்கே ஒரு பெரிய மாடத்திலே உயரத்திலே அவன் வீட்டிலிருந்து கண்ணனோடு யுத்தம் பண்ணுவதற்கு கூட தயாராக இருக்கும் போது அவனை மேலிருந்து கீழே தள்ளி அவன் மேலே ஏறி அவனது கம்சனை கொன்றான் கண்ணன். இப்படி செய்தவன் யார், இத்தனையும் செய்தவன் யார்னா சீர்கொள் சிற்றாயன் அப்படின்னு ஒரு ஆயர் குலத்திலிருந்து வந்த ஒரு சின்ன பையன். அந்த பையன் இதெல்லாம் செய்யும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. அதுவும் சீர்கொள் சிற்றாயன் அப்படின்னா சுகுமாரம் சௌகுமாரியம் முதலானதெல்லாம் இருக்கு, அது சின்ன குழந்தைக்கு என்னென்ன அழகெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் மாதிரியாக அந்த மார்தவம் அந்த சௌகுமாரியம் இதையெல்லாம் இருக்கும் போதே யானையை கொன்று மல்லர்களை கொன்று கடினமான வஸ்துக்களை எல்லாம் கொன்று கம்சனையும் கொன்று இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் பிறகு வந்திருக்கக்கூடிய இடம் இந்த திருச்செங்குன்றூர் என்கிற திவ்ய தேசத்திலே திருச்சிற்றாற்றங்கரையிலே அவன் வந்திருக்கிறான். அதுதான் எங்களுக்கு செல் சார்பு, அதுதான் எங்களுக்கு பிராபியமான திவ்ய தேசம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த ஒரே பாசுரத்துல அந்த கண்ணன் மதுரமா நகரத்திலே ரங்கப்பிரவேசம் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். அதாவது மதுரை மாநகரத்திலே பட்டின பிரவேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நகரத்துக்குள்ள கண்ணன் பிரவேசம் பண்றான். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாயங்கால வேலையில இப்படி வர்றான். அப்போ அந்த சமயத்துல அந்த நிறைய வைபவங்கள்லாம் இருக்கு. கண்ணனோட கூட வந்த ஆயருக்குள்ள குழந்தைகள் நிறைய இருக்கா, கண்ணனை பார்க்கணும்னு இருக்கக்கூடிய மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், கண்ணனை பார்க்கணும்னே வழிமேல விழி வைத்து இருக்கக்கூடிய மதுரா நகரத்து பெண்கள், கண்ணனுக்கு அனுகிரகம் பண்ணணும் நம்ம ஊர் பையனாச்சே இவன் அப்படின்னு அதுக்காக காத்து கொண்டிருக்கிற மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள், நம்ம வசுதேவர் குழந்தையாச்சே நம்ம தேவகி குழந்தையாச்சே அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருக்கான். கண்ணன் வந்து மகா யோகேஸ்வரனான அப்படின்னாலே அவனுடைய ரூபத்தை சேவிக்க வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தபஸ்விகள் இவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கச்ச மதுரா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றான். அந்த சமயத்துல கூட சில லீலைகள்லாம் கண்ணன் பண்ணான். அங்கே ஒரு ரஜகன் ஒருத்தன் அவனை கொன்றான். அங்கே மாலாக்காரர்னு ஒருத்தர் இருந்தார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணான். அங்கே ஒரு சைரந்தி ஒருத்தி இருந்தார், அவருக்கு அனுகிரகம் பண்ணான். இப்படி எல்லாம் யாருக்கு அனுகிரகம் பண்ணணுமோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி, யாரை நிகிரகம் பண்ணணுமோ அவர்களை நிகிரகம் பண்ணி, இந்த குழந்தைகள் எல்லாம் குதூகலத்தோடு கூத்தாட கொண்டாட எல்லாரும் புஷ்பங்களை வாரி இறைக்க கண்ணனுடைய மதுரா பட்டண பிரவேசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. இந்த வரவைச்சவன் கம்சன், அவன் ஏதோ கண்ணனை வச்சு அப்படி ரகசியமா கூட்டு ரகசியமா கண்ணனை வதம் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கான். இத்தனை வைபவமா நடக்குங்கிறது தெரியாது. இப்படி பெரிய பெருமாளுடைய உற்சவ வைபவம் எப்படியோ அந்த மாதிரி கண்ணனுடைய பட்டண பிரவேசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. இது முதல் விஷயம். பட்டண பிரவேசத்தை காணப்போற இரண்டாவது விஷயம் ரங்கப்பிரவேசம் அப்படிங்கிறது. ஒரு அரங்கம் ஒன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கான் கம்சனே, மல்லர்களை எல்லாம் வச்சு யுத்தம் பண்ணி அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக. அங்க மல்லர்கள் ரெண்டு பேர், பிரதானமா ரெண்டு பேர், மொத்தமா அஞ்சு பேர் சொல்லியிருக்கான் ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மல்லர்கள் அவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணிப்பான். அது அதை வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது அது ஒரு வழக்கம், அது ஒரு பொழுதுபோக்கு. இதுக்காகவே அவளையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இப்ப ரகசியமா என்ன சொல்றான், அந்த மல்லர்கள் கிட்ட கண்ணன் உள்ள வந்தான்னா யுத்தம் பண்ற சாக்கில அவனை கொன்னுட வேண்டியது அப்படின்னு சொல்றான். அது மாதிரி வாசல்ல பார்த்தான்னா பெரிய யானை இருக்கு, அந்த யானை பாகட்டின்னு சொல்லிடுறான். கண்ணனை உள்ள வடாமல் நீ பாத்துக்கோ, உள்ள வந்தான்னா யானையை வைத்து கண்ணனை நீ கொன்று விட வேணும் அப்படின்னு அங்கேயும் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால முதல்ல யானை, அதுக்கப்புறம் மல்லர்கள், அதுக்கப்புறம் கம்சனை சுத்தி நிறைய ராஜாக்கள் இருக்கா, அதுக்கப்புறம் தான் கம்சன் கிட்டே வர முடியும். நம்ம கிட்ட கண்ணன் வந்தா பாத்துக்கலாம், இத்தனையும் தாண்டி வந்தாதானே. ஏன்னா யானைங்கிறது சாதாரண யானை இல்லை, அது பெரிய யானை, அதான் மலை போல இருக்கான் யானை. அதனால இதெல்லாம் மீறி கண்ணன் இங்க வந்துட போறா அப்படின்னு கம்சன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனா இதையெல்லாம் தாண்டி கண்ணன் வந்து அரங்கத்துக்குள்ள பிரவேசம் பண்றான் இல்லையா, அதுதான் ரங்கப்பிரவேசம் அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் கம்சனை கொள்றான் அப்படிங்கிறது. அந்த வைபவத்தை சுருக்கமாக அதே சமயம் அழகாக சொல்லக்கூடிய பாசுரம் இது. வார்க்கடா அருவியானமாமலையின் மறுப்பினை குவடிருத்துருட்டி. முதல் விஷயம், யானை இருக்கு குவளையாபீடம், வார்க்கடா அருவி அப்படிங்கிற நல்லா வார்ன பெருகுகின்ற அருவி எல்லாம் பெருகும்படியாக இருந்திருக்கான். கடா அப்படின்னா யானை தலை, அந்த தலையிலேருந்து அப்படியே பெருகின்றிருக்கு. யானை மலை மாதிரி இருக்கும், அந்த மலையில ரெண்டு பக்கமும் பெருகிற மத ஜலம் இருக்கும் இல்லையோ, அது அருவி மாதிரி இருக்கும். அந்த யானைக்கு ரெண்டு தந்தம் இருக்கும் இல்லையோ, அது ரெண்டும் ரெண்டு சிகரம் மாதிரி இருக்கும். பொதுவா மலைன்னு பார்த்தோம்னா அந்த மலைக்கு ஒரு சிகரம் தான் இருக்குங்கிறது கிடையாது, ஒன்னு நாலு அஞ்சு ஆறு இப்படிலாம் சிகரங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த பெரிய யானைக்கு ரெண்டு சிகரம் மாதிரி ரெண்டு தந்தம் இருக்கச்ச, அப்படியே ஜலம் கொட்டுன் இருக்கு, மலையில அருவி கொட்டுற மாதிரி இந்த அளவு மதம் பிடிச்சிருக்கான். இது இந்த யானையே மலை மாதிரி இருக்கான் அப்படின்னு. வார்க்கடா அருவி ஆனை மா மலையின் ஆனை அப்படிங்கிற மலை. இதுல வாறுதல்னா பெருகிற, கடம்னா மதம்னு அர்த்தம் பண்றிருக்க, மத ஜலம் பெருகிற, அருவி அருவி போலே பெருகிற அப்படின்னு அர்த்தம். கம்சனே இப்படி இதுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு என்னன்னோ அதெல்லாம் பண்ண சொல்லிருக்கானோ, முதல்ல வெறும் சாதாரண யானையா இருந்தா போறாது, அதை மடம் பிரிக்க யானை ஆக்கி வைக்கும் சொல்லிருக்கான். அவளும் பியாசி வச்சிருக்கான். அதனுடைய மறுப்புனா தந்தம், அந்த மறுப்பு இணை, இணைனா ரெண்டு தந்தம், அது குவடுன்னா சிகரமாக இருக்கு. அதை இருத்து உருட்டி, இருத்துனா முறித்துன்னு அர்த்தம். அந்த யானையோட யுத்தம் பண்றேன் யுத்தம் பண்றேன்னு கண்ணன் ரொம்ப நாளா யுத்தம் கொஞ்ச நாளையா யுத்தம் பண்ணான். யுத்தம் பண்ணி கடைசியில ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக யானையை அடக்கி அந்த யானையினுடைய தந்தத்தை அப்படியே முறிச்சு எடுத்துக்கிறான். அந்த அது உடம்புல இருந்து அந்த தந்தத்தை முறிச்சு எடுத்துக்கிறானா எப்படிப்பட்டவனா இருக்கும். அதுக்கப்புறம் உருட்டி அந்த யானை உருட்டிட்டான். நமக்கு வேண்டிய தந்தம் தான், தந்தத்தை எடுத்தாச்சுன்னா யானை கீழே உருட்டி அதனுடைய சரீரத்தை தன்னுடைய காலால எட்டி உதச்சு அது ஓடி போறது. அந்த மாதிரி மகாபலிஷ்டராக கம்ச கண்ணன் இருக்கச்ச அந்த தந்தத்தை முறிச்சு எடுத்து யானையை உருட்டினான் இல்லையா, அதை பார்த்தா எல்லாம் கைதட்டி சிரிக்கிற பக்கத்துல இருக்கிற குழந்தைகள்லாம், கண்ணன்னா என்ன யானையாவது, யானையெல்லாம் கண்ணனுக்கு பூனை ஒண்ணுமே கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ யானையோடு கூட அழகா யுத்தம் பண்ணான், வேடிக்கையான யுத்தங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில யானையை போட்டு சுத்தோ சுத்து சுத்தி அது கீழே அந்த யானையை படுக்க வச்சு அது மேல ஏறி அதனுடைய தந்தத்தை முறிச்சு அதாலேயே அதை அடிச்சு அதை இட்டி உதச்சு இப்படி எல்லாம் பண்ணா கண்ணனுடைய வீரம் ஒரு பக்கம் தெரிகிறது, இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம், அது குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. வார்க்கடா அருவியான மாமலையின் மறுப்பினை குவடிருத்துருட்டி ஊர்கள் தென்பாகன் உயிர் சிகித்து. யானையை கொண்ட உடனே அவன் பாகம் பெருமை இருக்கானா, கம்ச மகாராஜா சொல்லி வச்சிருக்கானே அது செய்யாதான் கோபம் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக அவர்கள்லாம் யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த யானையை காட்டிலும் தான் பலிஷ்டன் என்ன வந்துருக்கு, ஏன்னா இந்த பாகன் தானே, யானை பாகன் எல்லாம் பார்த்தா கம்பீரமா நடப்பான். என்ன கேட்ட யானையே அடக்கி வச்சிருக்கேன் நான் அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு பெருமை. அதனால அவன் நடக்கும்போதே கம்பீரமா நடப்பான், இப்ப பார்த்தா கூட தெரியும். அப்படின்னா யானையை மதம் பிடிக்க வச்சு அந்த யானையை அடக்கி வச்சிருக்கான் இவன். தான் சாதாரணமானவன், இவனை பார்த்தாலே பயம் பசங்களுக்கு. பொதுவா பசங்களுக்கு எல்லாம் யானையை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், யானையை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கும். ஆனா இந்த குவலையா போயிட யானை பக்கத்துல இவன் இருக்கான் இல்லையோ, இவனை பார்த்தா பயம். பசங்களை யாரையும் கிட்டே விட மாட்டான், என்னடா யானையை என்ன பாட வேண்டியிருக்கு போட அப்படின்னு மிரட்டுவான், உருட்டுவான். இவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம். அதனால பசங்கள்லாம் கண் காமிச்சுது கண்ணன் கிட்ட, யானையை கொண்டாந்து யானை பாகனை விடாது உங்களுக்கு, நான் விடுவேனா அப்படின்னா யானை பாகன் யுத்தத்துக்கு வர அந்த தந்தம் இருக்கு இல்லையா கையில, அதுவே இப்ப கண்ணனுக்கு ஆயுதம் ஆயிடுக்கு. எந்த யானையை நீ காப்பாத்தினாலோ அந்த யானையினாலேதான் உனக்கு மரணம் அப்படின்னு இந்த தந்தத்தினாலே அந்த பாகனையும் கொன்றான். குழந்தைகளுக்கு இன்னும் சந்தோஷம் ஆச்சு. அந்த தந்தத்தை கண்ணன் வந்து தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கூட பலபத்ர அண்ணா இருக்க, பலராம அண்ணா, அவருக்கும் ஒரு தந்தத்தை கொடுத்தா நீயும் கையில வச்சுக்கோ நானும் கையில வச்சுக்கிறேன். அந்த தோல்ல அது பெரிய தந்தம் அது, அந்த தந்தத்தை தோல்ல சுமக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அதாவது வெள்ள சின்ன குழந்தைகள் தானே, அந்த தந்தத்தை தூக்கி அப்படி தோல்ல போட்டுந்தா வரும்போது கம்பீரமா வராளாம், அப்படியே அந்த சபைக்குள்ள உள்ளுக்குள்ள போறாளாம். அதான் அழகா சொல்ற இப்ப பிள்ளாருடைய சீசுத்தி பாருங்க. நிஷ்யந்தமான மத ஜலமாகிற சரித்தை உடைத்தான குவலையா பீடமாகிற மகாச்சலத்தினுடைய தந்த யுகமாகிற சிகரங்களை முறித்து உருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து கஜதந்த வராயுதாரியாய் நம்பி மியூத்த பிரானும் தானும் கர்வ லீலாவலோதங்களை உடைய இரண்டு சிம்மங்கள் சுத்ரமுகங்கள் நடுவே புக்கா போனே கங்கஸ்தலத்திலே போய் பூக்கு. இந்த அரங்கத்துக்குள்ள அவ எப்படி போனாங்கிறத பிள்ளை அழகா சொல்ற. இந்த பாசுரத்துல நல்ல அப்ப ஊர்கொள் தென்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் அப்படின்னு இருக்கு. ஊர்கொள்னா அத ஊர்ந்து போகக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம், யானை மேய்ப்பவன் யானைப்பாகன் அப்படின்னு இருக்கும். அவனுடைய உயிர் செகுத்து ஆணையை உருட்டினாலும் இவன் உயிரை நெசிப்பியாத போது அந்த யானையை நெசிப்பித்ததாகாது அப்படின்னு யானையை முறிட்டு பிரயோஜனம் இல்ல, இவனை கொல்லணும்னா அதனால அவனையும் கொல்ல. அதுக்கப்புறம் அரங்கின்னு ஒரு பணம் இருக்கு, ரங்கத்துக்குள்ள போறான்னு, அதுதான் முதல்ல சொன்னேன் ரங்கப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் பிள்ளான் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அந்த கஜதந்த வராயுதாரியாய், அந்த கஜதந்த யானை தந்தத்தையே ஆயுதமாக அதையே தொல்ல போட்டு அண்ணா கையிலையும் கொடுத்து ரெண்டு பேருமா உள்ளுக்குள்ள வராளாம். அது எப்படி கேட்டா சிம்மம் வரா மாதிரி இருந்துதான். சிம்மம் தானே யானையை அடிச்சுட்டு கம்பீரமா காட்டுல எது நடக்கும், எந்த மிருகம் நடக்க முடியும், சிம்மம் தானே நடக்க முடியும். அந்த மாதிரியாக இரண்டு சிம்மங்கள் க்ஷுத்ரமுகங்கள் நடுவே புக்கா போலே. காட்டுல சின்ன சின்ன மிருகங்கள்லாம் நரி ஓனாய் இதெல்லாம் இருக்கும், நரி ஓனாய் பண்ணி அப்புறம் எரும மாடு இதெல்லாம் இருக்கும். இந்த சிம்மம் என்ன பண்ற, ஒரே பாய்ச்சல்ல பாஞ்சு யானை மேல பாஞ்சு யானையை கீழே தள்ளி துவம்சம் பண்ணி அதுக்கப்புறம் கம்பீரமா வந்தா மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணா கை கட்டி வாய்ப்பு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துடும் அவ்வளவுதானே. அப்ப சிம்மம் கம்பீரமாக நடந்து போகும், அதுக்குதான் சிம்ம நடை அப்படின்னு பெயர். சிம்ம நடைங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சிம்ம நடையில அந்த காட்டிலே சிம்மம் பிரவேசிக்கிற மாதிரி இங்க கம்சனை சுத்தி இருக்கிற ராஜாக்கள்லாம் நரி ஓனாய் மாதிரி அவெல்லாம் வாயை பொத்தின்னு ஆணு வாயை பொழுந்த வாயை பொத்தின்னு வாயை பொழுதுன்னு இருக்கான், அடுத்து என்ன ஆகுமோன்னு பயம். அப்போ இந்த கஜ தந்தத்தை தன்னுடைய ஆயுதமாக அப்படி தோளிலே போட்டுக்கொண்டு இந்த ரெண்டு குழந்தைகளும் அரங்கத்துக்குள்ள பிரவேசம் பண்றாளா, அதைத்தான் சொல்ற. இப்போ கர்வ லீலாவலோகிதங்களை உடைய இரண்டு சிம்மங்கள் க்ஷுத்ரமுகங்கள் நடுவே புக்கா போலே ரங்கஸ்தலத்திலே போய் புக்கு அப்படின்னு. அந்த சிம்மத்தினுடைய நடையில ஒரு அழகு என்ன கேட்டா கர்வ லீலாவலோகிதம் அப்படிங்கிறார். அப்படி அப்படி அப்படி பார்க்கும் சிம்மம் நடக்கும்போது, முன்பக்கம் பார்க்கும் பின்பக்கம் பார்த்தும், பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும். சிம்மத்துக்கு பயம் கிடையாது, ஆனா எல்லாரையும் பயமுறுத்த ஒரு பார்வை. இதுக்கு சிம்மாவலோகனம் அப்படின்னு பெயர். சிம்மத்தின நடைக்கு சிம்மகதி அப்படின்னு பெயர். காவியங்கள்ல இதெல்லாம் நிறைய சொல்றான். சிம்மாவலோகிதம் அப்படின்னு ஒண்ணு காவியத்துல அடிக்கடி சொல்லுவான். சிம்மம் கம்பீரமா அப்படி நாலு அடி எடுத்து வச்சுனா அப்புறம் பின்பக்கம் பார்க்கும், அப்புறம் நாலு அடி எடுத்து வச்சா பின்பக்கம் பார்க்கும். அதுக்கு சிம்மாவலோகிதம் அப்படின்னு பெயர். யாரும் ஒரு பையனு கிட்ட வர முடியாது அப்படின்னு எச்சரிக்கையான பார்வை இது. அந்த மாதிரியாக இது கண்ணன் வந்து அந்த அரங்கத்துக்குள்ளே சிம்மம் மாதிரி பிரவேசிக்க, யானையை கொண்டுட்டு சிம்மம் பிரவேசிச்சா மத்ததெல்லாம் என்ன பண்ண முடியும், பேசாம இருக்க வேண்டியதானே, எல்லாம் வேடிக்கை பார்த்துன்றது. இப்போ அப்படி உள்ளுக்குள்ள ரங்கம் கதா சாகிரஜகான்னு ஒரு பாகவதத்துல ரங்கத்துல அண்ணாவோடு கூட அந்த அரங்கத்திலே பிரவேசம் பண்ணான அரங்க பிரவேசம். மல்ல அனாமசென்று நாம் நரவரஹா ஸ்திரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபாலாம் சஜனோ சதாம் கிதிபுஜம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசு மிருத்யுர்போ ஜபதேஹே விராட விதுஷம் தத்வம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதஹ ரங்கம் கத சாக்ரஜஹ. ரங்கத்துக்குள்ளே கண்ணன் வந்து அந்த தந்தத்தை சுமந்து கொண்டு உள்ளுக்குள்ள கம்பீர நடையா வரான் இல்லையா. அப்ப யார் யார் என்னென்ன நினைச்சா அப்படின்னு ஸ்லோகம் இல்லை. மல்ல அநாமசனிஹி, அந்த மல்லர்கள் காத்துட்டு இருக்காளே யுத்தத்துக்காக, அவளுக்குலாம் என்ன கேட்டா அந்த யானையை கொண்டுட்டு தானே உள்ள வரணும், யானையை கொண்டுட்டு உள்ள வரானா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இங்க யானையினுடைய தந்தத்தை தோல்ல போட்டணும் அப்படி அனாயாசமா நடந்து வர்றத பார்த்தா சரி, அவ தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துதான். வந்துட்டானா உள்ள வரான் வரான்னா வந்துட்டாயா, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கவலை வந்துருதான். மல்ல அனாமசதிஹி திருணம் நரவரஹா, அங்க இருக்கக்கூடிய மனுஷர்கள் மதுரா நகரத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கையும் அவள்லாம் நம்ம கண்ணன் வந்துட்டான், நம்ம ராஜகுமாரன் வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். ஸ்திரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான், மதுரா நகரத்து பெண்கள், மதுரா நகரத்து பெண்களை பத்தி விஷ்ணு புராணத்தை அழகா சொல்ற நாகரீக பெண்கள்ங்கிறார். ஏன்னா ஆய்ப்படையில இருக்க பெண்களுக்கு நாகரீகம் தெரியல, அவள கிராமத்தை சேர்ந்தவா, கிராமத்தை சேர்ந்தவாள என்ன ட்ரெஸ் உடுத்திப்பாளோ அந்த ட்ரெஸ் உடுத்திக்கிறா, கிராமத்தை சேர்ந்தவாள என்ன சின்னதா ஏதாவது ஆபரணம் இருந்தா அதை போட்டுப்பா அதை போட்டுருக்கா, கிராமத்தை சேர்ந்தவாள என்ன கிராமீண வார்த்தை பேசுறாளோ அதை பேசுறா, கிராமத்தை சேர்ந்தவாள் என்னென்ன செய்யறாலும் தயிர் விற்கிறது பால் விற்கிறது மோர் விற்கிறது அதை பண்ணிட்டு இருக்கான். இவாளோட தான் கண்ணன் பழகியிருக்கான். ஆனா மதுரா நகரத்துல வந்து பார்த்தா எல்லாம் நாகரீகம், மொத்த பேரும் நாகரீக பெண்கள். நாகரீக கதாலாபம் அது ஸ்ரோத்ரே நவாசியதி. கண்ணன் இவாளு இவா என்ன பண்றான்னு கேட்டானா, கண்ணன் நமக்கு ஏத்த மாதிரி நாகரீகமா இருக்கானா அப்படின்னு பாக்கல. கண்ணன் பார்த்தா அப்படி நாகரீகமாவும் இல்ல, தலையில ஒரு முண்டாசு கட்டின் இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா புல்லாங்கல சொருகி வச்சிருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தானா அந்த கச்சம் இருக்கும்ல, அந்த கச்சத்தை இழுத்து கட்டிட்டு மாடு மேய்க்கிற வேஷத்துல வந்திருக்கான் இப்ப. ஆனா இத பாக்குற தொண்டை என்ன நாகரிகம் வேண்டி கிடக்குறது, இதெல்லாம் அழகு அப்படின்னு அவள்லாம் சொல்றானா. ஸ்திரீ நாம் ஸ்மரோ மூர்த்திமான், நம்ம ஊர்ல ஒரு பையனும் நல்லா இல்ல, அவன் பேண்ட் கிட்னு போட்டு ரொம்ப மோசமா இருக்கும், இங்க பார்த்தானா எத்தனை அழகா இருக்கான் அப்படின்னு கண்ணனை பார்த்து தன் மனசை பறி கொடுத்தார்களாம் அவர்கள் எல்லாம். கோபானாம் ஸ்வஜனஹ, அந்த கோபர்கள் கூட வந்திருக்கா சில பேர், ஆயர்பாடியோட கண்ணனோட கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கான் கோபஜனங்கள்லாம், அவனும் கூட வரா இல்லையா ரங்கத்துல. இவா இத்தனவே பார்த்துட்டு கிச்சு அவளை எங்க கண்ணன் அப்படிங்கிற, ஏன்னா அவளுக்கு தான உரிமை இருக்கு, யார பாக்கவங்க எங்க கண்ணன் இவன் அப்படின்னு ஒரு ஸ்வஜனா நம்ம கண்ணன் ஆச்சே அப்படின்னு சொல்றான். அசதாம் கிதி பூஜாம் சாஸ்தா, இன்னும் நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கா, கம்சன் கூட்டி உட்காந்து வச்சிருக்கா எல்லா ராஜாக்களையும், கண்ணன் வந்தா நீங்களா பாத்துக்கணும்னு சொல்லிருக்கான். அவள்லாம் கண்ணனை பார்த்தாரே உதறல் எடுக்கிறது, ஓஹோ நம்மளை கொல்லுவதற்கு ஒருத்தர் வந்து விட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இத்தனை பேர் கண்ணுடல வசுதேவர் தேவிக்கையும் இருக்கா, ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவள்லாம் சிசுஹு நம்ம குழந்தை வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறான். ஒருத்த ஒருத்தர் எப்படி நினைக்கிறா பாருங்க, பகவானே ஒருத்த ஒருத்தர் ஒரு நாள் நினைக்கிறான். பொதுவாக நம்மளே தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவான் எப்படி நினைப்போம் அப்படின்னா சாஸ்தா நம்ம தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறவன் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியாக இப்போ இவெல்லாம் வசுதேவர் தேவிக்கு என்ன நினைக்கிறேன்னா, சிசுகு நம்ம குழந்தை வந்துட்டானேன்னு பாக்குறான். மிருத்யோர் போஜபதேஹே, போஜபதியா இருக்கக்கூடிய கம்சன் பாக்குறான், யமனே உள்ள வந்துட்டான், இத்தனை நாள நம்ம ஊருக்குள்ள நம்ம அரண்மனைக்குள்ள கிட்ட வரத்து கூட யமன் பயப்பட்டா, இப்ப யமன் தான் இந்த கண்ணன் ரூபத்தில் வந்திருக்கான்னு முடிவு பண்ணிட்டான் அவன். விராட விதுஷம், இல்ல சில பேர் வேதாந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா புரியாம இருக்கா. அவள்லாம் கண்ணனை விராட் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாளாம், விராட் புருஷன் எப்படி பெரிய புருஷனாக சஹசிரசீருஷா புருஷான் இருக்கானோ அந்த மாதிரி இவனையும் புரிந்து கொள்ள முடியாம இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. தத்துவம் பரம் யோகினாம், அங்கேயே யோகீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கா, கண்ணனுடைய திருவேணியை தியானம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கா. அவெல்லாம் பரதத்துவமான பரபிரம்மமான பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படின்னு நினைச்சாளாம். விஷ்ணி நாம் பரதேவதே திகதிதகம், விஷ்ணிகள்லாம் அங்க இருக்கா, எது குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் பரதேவதா, நம்ம குலத்துக்கே இவன் தான் தெய்வம் அப்படின்னு முடிவு பண்றான். ஏன்னா விஷ்ணிகள் எதுக்கள் உட்பட எல்லாரையும் நாடு கடத்தி விட்டான் கம்சன், யாரையும் அங்க இருக்க விட்டல, காஷ்மீர் பண்டிட்டுகளை விரட்டின மாதிரி இவன் மொத்த பேரையும் விரட்டிட்டான். அந்த மொத்த பேரு கண்ணன் தான் திருப்பி கொண்டு வந்து சேர்க்கறான். இங்க ஒரு சின்ன வயசு பையன்தான், அங்கங்க பயந்து போய் இன்னும் டெல்லியிலயும் இன்னும் பல ஊர்லயும் அங்கங்க வசிக்கிற அவள்லாம். அவளை கம்சனை கொன்று திருப்பி அந்த யது சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி அவர்களையெல்லாம் திருப்பி அந்த ஊருக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டாபனம் பண்றான் கண்ணன். ஆக அவர்கள்லாம் நம்ம குலத்துக்கு தெய்வம், இது எங்கள் குலத்து தெய்வம் அப்படின்னு நினைக்கிறான். விஷ்ணி நாம் பரதேவதே திவிதிதாக ரங்கம் கதஹ சாகிரஜஹ, அப்படி ஒத்த ஒத்தரும் ஒவ்வொரு நினை. அதனால கண்ணனுடைய அரங்க பிரவேசம் அப்படிங்கிறதுக்குள்ளயோ இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கு. இங்க பார்த்தா ஒத்த ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ரசம் இருக்கு, அது வேற. கோபிகள் அங்க இருக்கக்கூடிய மதுரா நகரத்து ஸ்திரீகளுக்கு சிருங்கார ரசம் அப்படிங்கிறதுக்கு, கம்சன் முதலானுக்கெல்லாம் பயரசம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி ஒருவருக்கும் ஒவ்வொரு ரசம், வாத்சல்யம் அப்படிங்கிறது அவளுடைய அம்மாவுக்கெல்லாம் இருக்கு, அம்மா அப்பாக்கெல்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரசத்தோட பார்க்கச்ச, எல்லாத்துக்கும் மேல பக்தி ரசத்தோடு கூட அங்க இருக்கிற யோகிகள் எல்லாம் பார்க்கச்ச, எந்த ரசமா இருந்தாலும் அந்த பக்தி ரசத்தோட சேர்ந்து இருக்கும் போது ஆனந்தம், பக்தி ரசத்தோட கலந்த சிருங்காரம் அப்படிங்கிறது ஒரு அழகு, பக்தி ரசத்தோடு கூட இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படிங்கிறது அழகு, பக்தி ரசத்தோடு கூட இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது அழகு. இப்படி எல்லாமே பக்தியோட கூட இருந்தா இன்னும் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு நவரச நாயகனாக இருக்கக்கூடியவன் கண்ணன், அவன் தான் பக்தி ரச நாயகனாகவும் இருக்கான் அப்படிங்கறத அந்த இடத்துல காமிக்கிறான். இப்படியாக ரங்கப்பிரவேசம் அப்படின்னு ஆச்சரியமா நடக்கிறதா, அதை வந்து இந்த பாசுரத்திலே ஆழ்வார் வந்து மறைவா சொல்லியிருக்கார். அரங்கின் ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை செற்று அப்படின்னு சொல்லி ரங்கத்திலே உள்ளுக்குள்ள கண்ணன் பிரவேசம் பண்ணான். அங்கே மல்லர்கள்லாம் இருக்கான். இரண்டு சிம்மங்கள் சுத்திர முகங்கள் நடுவே புக்காம் போலே அரங்க மத்தியத்திலே போய் புக்கு அப்படின்னு பிள்ளான் இதை அனுபவிச்சு சொல்லிருக்கிறபடினால அந்த ஸ்ரீமத் பாகவதம் ஞாபகம் வருது. இப்போ மல்லரை கொன்று அரங்கில் மல்லரை கொன்று, அங்க மல்லர்கள் ரெண்டு பேர் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் ஆழ்வார் சொல்ற மாதிரியாக அவளே மலை மாதிரி இருக்கா, உடம்பு அப்படி வளர்த்து வச்சிருக்க. கண்ணன் பார்த்தா ரொம்ப சின்னவனா இருக்கான், ஆனா அவ கண்ணன் அப்படியே புரிஞ்சு சட்னி ஆக்கிடுவா போல இருக்கு. பார்த்தா கண்ணன் மிருதுவா இருக்கான், அவள தின் தின்னு இருக்கான், கண்ணன் குட்டையா இருக்கான், அவள்லாம் மலை மாதிரி பெரியவாளா இருக்கான், கண்ணன் சௌமியமா இருக்கான், அவளை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கா அவள்லாம். இப்ப எல்லாருக்குமே ஒரு பக்கம் பார்த்தா பயம்தான், என்ன ஆகும் இந்த குழந்தை போய் அதோட போய் யுத்தம் பண்ண போறதா, இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். கண்ணனும் சொல்றான், நான் அப்படி கொஞ்சம் ஓரமா இருந்து வேடிக்கை பாக்குறேன்னு, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. அந்த மல்லர்களை பார்த்து சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு வாட்டமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, நானும் எங்க அண்ணாவும் அப்படி ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்கிறோம். இல்ல இல்ல உன் கூட தான் சண்டை போடும். இல்ல இல்ல எனக்கு சண்டை போடலாம் தெரியாது அப்படின்னா, நீங்க தான் ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கோங்க, எனக்கு சண்டை போட எல்லாம் தெரியாது அப்படின்னா, பின்ன எப்படி யானையை கொண்ட, யானையை கொண்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப கண்ணன் சொன்னா தெரியறது இல்லையோ, அப்புறம் என் சண்டைக்கு வரங்க வேற வழி இல்ல விதி. கம்ச மகாராஜா சம்பளம் போடுறானே அதனால வேற விதி, அதனால வந்திருக்கோம் அப்படின்னு அவள மனசுக்குள்ள பேசிக்கிறான். அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரன் மேல் போர்க்கடா அசுரர் புறக்கிடா, அப்படி மல்லர்களை எல்லாம் கொன்னான். கொண்டுட்டு அப்படி மேல பார்த்தான்னா பரன் மேல ராஜாக்கள்லாம் உட்காண்டிருக்கா, அந்த ராஜாக்களை கண்ணன் ஒரு பார்வை பார்த்தோடனே பயம் வந்துருக்கும். மொத்த பேரும் கம்சனை சேர்ந்தவர்கள், கம்சனுக்கு சகாயம் பண்ணுவதற்காக கம்சனுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் அடுத்து கண்ணன் இங்க வந்தானா நம்ம கதி தொலைஞ்சது அப்படிங்கிறதுக்காக அப்பட்டுன்னு கண்ணை மூடி கண் திறக்கிறது பார்த்தா அவளை காணும். திடீர்னு அந்த தியானம் ஆயிட்டா ஓடியே போயிட்டா, ஏன்னா யானையை கொன்று மல்லர்களை கொள்ளு வந்துட்டான்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அதனால கம்ச மகாராஜாவாச்சு ஏதாவது என்ன வேணா ஆயிட்டு ஓட்டா நமக்கு உயிர் பழைச்சா ஓடும் அப்படிங்கிறதுக்காக ஓடியே போயிட்டானா அந்த இடத்தை விட்டு. யுதப்பூர்வம் யுத்தத்தில் பராஜிதரான ராஜாக்கள் த்ரஸ்தராய் கெடும்படி எடப்பா இந்து அப்படின்னு அவெல்லாம் பயத்திலேயே நடுங்கி நடுங்கி நடுங்கி ஓடி போறா, கீழ் விழுந்து ஓடி போறா. அவர்கள்லாம் சூழ் பரன் மேல் மேல பலன் மேல வேலை இருந்துக்க, ஒரு ஒரு அரண்மனை தானே மஞ்சங்கள் இருக்கு அது மேல இருக்கா. சூழ் பரன் மேல் போர்க்கடா அசுரர் அரசர் புறக்கட, புரம்புதி காட்டுட்டு போறாளாம். போர்க்கடா அப்படின்னா யுத்தத்தையே ஆசைப்படுறோம் அவள்லாம், மேல மேல யுத்தம் நடத்தணும்னு ஆசை ராஜாக்கள் தானே. கம்சன் சொல்ல நீங்களாம் வாங்கோ கண்ணன் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு, ஆஹா சரி எதுவானாலும் எங்களுக்கு யுத்தம் ரொம்ப பிடிக்கும், சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு இதோ வரும் அப்படின்னு தான் வந்தா. ஆனால் இந்த யானையை கொண்டுட்டு இந்த மல்லர்களை கொண்டுட்டு இந்த கண்ணன் அங்க நிக்கிற அதை பார்த்த உடனே ஒரு முடிவு பண்ணிட்டான், அதுக்கப்புறம் இங்க இருந்தா ஆபத்துன்னு தெரியும். புறக்கிட மாடமே மிசை கஞ்சனை தகர்த்த, அதுக்கப்புறம் அந்த மாடத்துல மேல இருக்கக்கூடியவன் கம்சன் அவனை மேலிருந்து கீழே உருட்டி அவனை கொண்டான். மஞ்ச உன்னத ஸ்வலஸ்தனான கம்சனை அப்படின்னு அந்த கம்சனை கீழே தகர்த்தவன். தகர்த்தவன் யாருன்னா சீர்கொள் சிற்றாயன் திருச்செங் குன்றூரில் தகர்த்த அப்படின்னா உருட்டினான் அர்த்தம். ஒரு பானையை உடைக்குமா போதே உடைத்த அப்படின்னு, பரன் மேல பானை வச்சா வச்சுக்கோங்க மேலேருந்து கீழே போட்டா எப்படி இருக்கும், பரன் மேலேருந்து ஏறி பரன் மேலேருந்து பானை கீழே போட்டா அந்த மாதிரி இங்க பரன் மேல கண்ணன் உட்காண்டிருக்கான், கம்சன் உட்காண்டிருக்கான். நேர் போய் அவனை அங்கேருந்து உருட்டினானான் பொடி பொடியானான். கேஷேஷு ஆகிருஷ்ய விகலத் கிரீட்டம் அவநீதலே ச கம்சம் பாத்தையாமாச தஸ்யோ உபதிரிப பாத்தச்ச, அவன் தலைமுடிய பிடிச்சு விழுத்து விருட்டு மேலன்னு கீழே தள்ளா, முதல்ல எங்கட மேல உட்காந்துருக்க கீழவா, முதல்ல ஏதோ புரிச மேல உட்காந்துருக்கேன் பொருட்களை. எப்படியானா ராவணன் மேல உட்காந்துருந்தா ஆஞ்சநேயருக்கு பொருட்களை, எங்கேயோ மேல உட்காந்துருக்கேன் என்னமோ, எல்லாரும் கீழே உட்காந்துருக்கா ராவணன் மேல உட்காந்துருக்கேன். எங்க சபைனா ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளாலேயே ஒரு மஞ்சம் ஒண்ணு அமைத்து அது மேல உட்காந்துட்டார். கடைசியில என்ன ஆச்சுன்னா ராவணன் தான் தலை நிமிந்து பாக்குறானா ஆஞ்சநேயர். ராவணனுக்கு என்ன எண்ணம் கேட்டா, எல்லாரும் நம்மளை பாக்குறோன்னா தலை நிமிந்து பாக்கணும், இல்லாட்டா தலை குனியணும், பேசணும்னா தலை நிமிந்து பேசணும், அந்த மாதிரி உசரத்துல இருந்தான்னா இப்ப ராவணன் ஆஞ்சநேயரை பார்த்து தலைமிருந்து பேச வேண்டியதா போயிருக்கு. அந்த மாதிரியாக மேலிருந்து கள்ளின் எங்க அங்க உட்காந்துருக்கான் சீர் கொள் சிற்றாயன் சீர்னா ஸ்ரீன் அர்த்தம். அதாவது ரொம்ப சின்ன ஆயன், சிறு பையனாக இருக்கக்கூடிய ஆயன், கூளைய அபீட மல்ல கம்ச சம்ஹார ஜனித வீரஸ்ரீயை உடையனான கிருஷ்ணன். அவனே ஒரு ஸ்ரீயோட இருக்கான்னா வீரஸ்ரீ இருக்கான். சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தா சௌந்தரிய ஸ்ரீ, இன்னொரு பக்கம் பார்த்தா வீரஸ்ரீ, இந்த ரெண்டும் கலந்திருக்கு. அதானே அழகு, வெறும் சௌந்தரிய ஸ்ரீ மாத்திரம் இருந்து வீரஸ்ரீ இல்லாட்டா எப்படி இருக்கும், இல்ல வீரஸ்ரீ மாத்திரம் இருந்து அழகு இல்லாட்டா எப்படி இருக்கும், இங்க ரெண்டும் கலந்திருக்கிற அப்படின்னாலே சீர்கோள் சிற்றாயனாக இருக்கான். அப்படிப்பட்ட சீர்கோள் சிற்றாயன் அப்படின்னு இப்போ அதை எதுக்கு சொன்னாருங்க அப்படின்னு கேட்டா, அதை இதையும் சேர்த்து பார்த்தோம்னா அந்த கம்சனை மேலேந்து கீழே தள்ளி அவனை உருட்டினான் இல்லையா, அதை பார்த்த உடனே மதுரா நகரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ஆஹா ஹாங்கிறான். என்ன கேட்டா, என்ன ஆனாலும் மகாராஜாவாச்சு, ஒரு மகாராஜா அவர் தோற்கிறார் அப்படின்னா பரவாயில்ல, ஆனா யுத்தத்துல போய் அவர் சண்டை போட்டு போர்க்களத்துல இருந்து தோக்குறாருன்னா அது அவருக்கும் கௌரவம். ஆனால் ஒரு போர்க்களமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அரண்மனையில சபைக்குள்ள ரங்கத்துக்குள்ள புகுந்து சபைக்குள்ள மேல இருக்கிற அந்த மகாராஜாவை அப்படியாவது ஜெயிச்சாம அவனை போய் மேலிருந்து கீழே உருட்டி பானைய உருட்டுற மாதிரி அவரை உருட்டி இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கு அவளுக்கு. என்னதான் கம்ச மகாராஜா மோசமானவர் அப்படின்னா கூட நம்ம மகாராஜாக்கு இப்படி ஒரு பரிபவம் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் கண்ணன் பண்றான் இல்லையா, கண்ணன் பண்றதெல்லாம் ரசிக்கும்படி இருந்தா கூட நம்ம மகாராஜாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மேலிருந்து கீழே உருட்டுறார் அப்படின்னா, அப்போ திருவாய்ப்பாடிலேன்னு வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கோபர்கள் இருக்கா இல்லையா, அவளை கைதட்டி சிரிக்கிறார். என்ன கைதட்டி சிரிக்கிறவங்க அப்படின்னா, இது எங்க ஊர்ல நித்தியம் நடக்கிறது, நித்தியம் அங்க பரன் மேல உரியில வெண்ணெய் வச்சிருப்பான், கண்ணன் முதல் காரியமா அந்த வெண்ணையை உருட்டிட்டுதான் மறுகாரியம் பார்ப்பான். அந்த வெண்ணைய பானையில இருக்கிற வெண்ணைய கீழே வச்சிருந்தான் வச்சுக்கோங்க, அது சாப்பிட்டு போயிடுவான். ஆனா அத கண்ணன் கையில எட்டக்கூடாதுன்னு சொல்லி யாராவது உரி மேலேயோ இல்ல பரன் மேலேயோ வச்சா அப்போ அந்த வெண்ணையும் தயிரையும் சாப்பிட்டு அந்த பானையை உடைச்சிட்டு தான் போவான். இது இவனுக்கு மேல இருந்தா பிடிக்காது, கண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவனுக்கு கீழே இருக்கணுமே தவிர மேல இருக்கக்கூடாது. மேல எதுவா இருந்தாலும் பானையா இருந்தாலும் பிடிக்காது, கம்சனா இருந்தாலும் பிடிக்காது. அதான் அழகா சொல்றார், மஞ்சோன்னதஸ்தலஸ்தனான கம்சனை வெண்ணெய் விழுங்கி விருங்கலத்தை வெறுப்பிடையிட்டு அதன் ஓசை கேட்டு விளையாடினா போலே தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரின் பிள்ளான் சாதிக்கிறார். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெறுப்பிடையிட்டு அதன் ஓசை கேட்டு விளையாடக்கூடியவன் இல்லையா, பானையை உருட்டி அந்த சத்தத்தை கேட்டு விளையாடக்கூடியவன், வெறும் சாப்பிட்டு போறவன் கிடையாது, வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை அப்படின்னு அந்த மாதிரியாக மேல வச்சிருந்தா எதுவுமே பிடிக்கும். அவங்க மகாராஜா கொஞ்சம் கீழே இறங்கி வரச்சு, இல்ல கண்ணன் வரானா இறங்கி வரவேற்க கூடாதா, கண்ணா வாப்பா ரொம்ப சந்தோஷம், நீ வந்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணனும் சந்தோஷப்பட போறேன். மருமகன் தானே, மாமா தானே, மருமக பிள்ளை வந்தா மாமாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பொதுவாக ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நெருங்கிய உறவுங்கிறது மாமா உறவு தான், மாமா தானே. அப்ப இறங்கி வந்து கண்ணனை ஆலிங்கனம் பண்ணி கண்ணா வா அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்கேயோ மேல உட்காந்துருக்கானே, இதெல்லாம் எங்க கண்ணனுக்கு அடியோடு பிடிக்காது, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய வஸ்துவை அவன் எடுத்துப்பான், அது உரிய ரீதியில இருந்தா உரிய ரீதியில எடுத்துவான், இல்ல நீ மேல எங்கேயா வச்சிருந்தா அதை உடைச்சுதான் எடுத்துப்பான், வேற வழி கிடையாது. அதனால சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரு எங்கள் செல்சார்வே, எங்கள் செல்சார்வேங்கிறதுக்கு அர்த்தம் சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரு எங்களுக்கு பிராபியம் என்கிறார். நாங்கள் போக வேண்டிய இடம் எங்களுக்கு பிராபியம், செல்லத்தக்க சார்வு, சார்வு நாங்கள் போகும்படி இருக்கக்கூடிய ஆசிரிய ஸ்தலம் எங்களுக்கு பிராபியம் என்பதாக இந்த பாசுரத்தை பார்க்க, எங்கள் செல் சார்வு அப்படின்னு அடுத்த பாசுரமும் ஆரம்பம், நமக்கெல்லாம் பிராபியமாக இருக்கக்கூடியது அந்த திருச்சிற்றாரு அப்படின்னு. திருச்சிற்றாறு பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நல்ல நல்ல பாசுரங்கள்லாம் வரப்போறது. திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாரதனுள் கண்ட அப்படின்னு ஒரு பாசுரம் ரொம்ப ரொம்ப அழகான ஏழாவது பாசுரம், அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப வந்து இரண்டாவது வாசனம், எங்கள் செல்சார் உயாமுடை எமுதம் இமயவரப்பன் என்னப்பன் பொங்குமோ உலகும் படைத்தளி தழிக்கும் பொருந்து மூவுருவன் எம்மருவன் செங்கரையுலகள் செங்கல் செங்கையல் உகழும் தேம்பனை புடைசூழ் திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாறு அங்கமருகின்ற ஆதியானல்லால் யாவர் மற்று என் அமரு துணையே. எங்கள் செல்சாரு, அதாவது எம்பெருமான் தான் நமக்கு பிராப்தர். அந்த திருச்செங்குன்றூர் இருக்கு இல்லையா, திருச்சிற்றாறு, அதுதான் எங்களுக்கு பிராப்தியமாக இருக்கு. எம்பெருமான் எங்களுக்கு பிராப்தியமாக இருக்கான். யாமுடை அமுதம் எங்களுக்கு அமுதமாக போக்கியமாக இருக்கான். இமையவர் அப்பன் அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு நாயகனாக இருக்கான். எம் அப்பன் அப்படின்னா எமக்கு சுவாமியாக இருக்கான். பொங்கு மூ உலகும் படைத்து அழித்து அழிக்கும் அப்படின்னு சகல் லோகங்களையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவன். பொருந்து மூ உருவன் அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய திருமூர்த்திகள் சொல்றாள், அந்த திருமூர்த்திகளாகவும் உண்மையிலேயே இருக்கக்கூடியவன் இவன் தான். எம் அருவன் அப்படின்னா எங்களுக்கு சேவை சாதிக்கக்கூடியவன், அதே சமயத்திலேயே மற்ற பேருக்கெல்லாம் சேவை சாதிக்காமல் பிரதிகூலமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அரூபமாக இருக்கான், நமக்கெல்லாம் சகல ரூபமாக இருக்கான். ஏன்னா எந்த ரூபத்தை பார்த்தாலும் கண்ணனை சேவிக்க முடியும். பிரதிகூலர்களுக்கு கண்ணனுடைய நேர் ரூபத்தை பார்த்தாலுமே கண்ணன் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவன் அவன். செங்கையல் உகழும் தேம்பனை புடைசூர் திருச்செங்குன்றூர், நல்ல மீன்கள் எல்லாம் அப்படி துள்ளி துள்ளி விளையாடக்கூடிய இடமா. செங்கையன்னா சிவந்த மீன்கள், அண்ணா புஷ்டியா வளர்ந்திருக்கிறபடினாலே சிவந்து வளர்ந்திருக்கான். அது உகழும் தேன் பனை புடை சூழ், அந்த கரையிலெல்லாம் மொத்தமும் மீன்கள் எல்லாம் அப்படியே விளையாடி கொண்டே இருக்கின்றன, தூண்டு கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். பனை அப்படின்னா நதி தீரம், நதி கரை அப்படிங்கிறது. தேன், நிறைய தேன் எல்லாம் கொட்டியிருக்காங்க, ஏன்னா நதிக்கரையில நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கிறபடினா அங்கே தேன் எல்லாம் சுரிந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நதி கரைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய நதி இருக்கு அங்க, அதான் திருச்சிற்றார். அந்த திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாறு அங்கு அமருகின்ற ஆதியான், அந்த திருச்சிற்றாற்றிலே இருக்கக்கூடிய ஆதியான் எம்பெருமான் ஆதி காரணன். அவனல்லால் மற்ற நமர் துணையே, அவன் தவிர வேற யார் எனக்கு துணை, அவனை தவிர வேறு துணை எனக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். பாசுரத்தினுடைய சாரத்தை அழகாக பிள்ளான்னு சொல்ற, நமக்கு பிராபியமாய் நமக்கு போக்கியமாய் அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் எனக்கு சுவாமியாய் நிகிர போன நிர்மாண பிராண சம்ஹரணாதி லீலனாய் திரிமூர்த்தி ரூபனாய் பிரதிகூலஜன துர்தர்சனாய் சர்வ காரணமாய் மதமுதித மீனாகுல மதுமெளித சலில சீதல சியாமல பகுல பலாச சுரபி குசும தரு நிகர பரிவிருத்தமான திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அங்கு அமர்கின்ற அவன் அல்லது மற்ற எனக்கு ஒரு துணை இல்லை என்கிறார். அந்த அவனை தவிர வேற துணை இல்லை. இங்க பிள்ளானதுல அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பதத்துக்கு அர்த்தம் அப்படியே சொல்லிட்டே வர, எங்கள் செல் சால்வுங்கிறதுக்கு நமக்கு பிராப்தியம், யாமுடைய அமுதம்ங்கிறதுக்கு நமக்கு போக்கியம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு அழகா சொல்லிட்டு வர. ஆனால் அந்த ஊரை பத்தி சொல்லும் போது அழகா சொல்ற, செங்கையல் உகழும் தேம்பனை புடை சூழ் அப்படின்னு தானே இருக்கு, மீன்கள்லாம் துயித்து விளையாடுகிற நதி தீரம், தேன் சொல்கின்ற நதி தீரம்னு. அதுக்கு பிள்ளாம் சொல்லும்போது நிறைய சொல்ற, மதமுதித மீனா குல மதுமிழித்த சலில சீதல சியாமல பகுல பலாச சுரபி குசும தருணிகர பரிவிருத்தமான அப்படின்னு. இங்க இவர் சொன்னதையே கொஞ்சம் உபலக்ஷமாக வச்சுண்டு, இன்னும் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு, தேன் எல்லாம் பெருகின்றிருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்ற. இங்க இதுக்காக இப்படி ஒரு கூட்டி சொல்றார் அப்படின்னா அதுதான் அந்த அனுபவம்னு பெயர். அனுபவம்னா ஒண்ணு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நாலு தோணும். இதே நம்ம ஊரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊரை பத்தி ஆழ்வார் ஒண்ணு சொன்னார்னா உடனே நமக்கு நாலு தோணும், இல்லையா, உடனடியா நாலு தோணும் அப்படின்னு. எப்படியானா இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்த பொழுது அப்போ இங்க ஆழ்வார் நிறைய பாடியிருக்கார், மன்றலர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் அப்படின்னு சொல்ற. அப்புறம் இன்னும் எத்தனையோ பொழில்கள் எல்லாம் இருக்கு, தோட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லும் போது இந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னார், சார் இந்த ஊர் எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிற, நான் வந்திருக்கேன், அவர் ஒரு 60-70 வருஷமா இருக்கும். அவர் சொல்றார், ஒரு 80-90 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா, ஆழ்வார் பாடின பாட்டு மொத்தம் அப்படியே இருந்தது, இப்பதான் எல்லாம் மாறி போச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் பாடலை அனுபவிக்கும் போது நம்ம ஊரா இருந்தா நம்ம அனுபவிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளான அந்த ஊருக்கே போயிட்டதுன்னு தோன்றது இப்போ. அதனால ஆழ்வார் பாடலுக்குமா நாலு கூட சேர்த்து வைக்கிறார் இவன், சீதல சியாமல அப்படிங்கிறார். சீதலம் நல்ல குளிர்ச்சியா இருக்கு, சியாமலானா பச்சை பச்சைன்னு இருக்கு, பகுல அப்படின்னா நிறைய தோட்டங்கள் நிறைய மரங்கள்லாம் இருக்கு, பலாச சுரபி குசுமத்தருன்னுக்கிற இன்னும் எத்தனையோ மரங்கள்லாம் இருக்கச்ச. அதனாலே நல்ல சூழ்ந்து இருக்கக்கூடிய திருச்சிற்றாறு அப்படின்னா ஒரு ஆற்றங்கரையில அப்படிதானே இருக்கும். அதனால திவ்ய தேச அனுபவமாக எதையும் சேர்த்து சொல்றார். இப்ப சாக்ஷா சுவாமி சொல்றார், ஆழ்வாருக்கு சென்ற விரக துக்கம் வாச்சாம் அகோச்சரமா போனே, இத்திருவாய் மொழியிலே சொல்லுகிற பிரீத்தியும் வாச்சாம் அகோச்சரம். இதுவரைக்கும் மூணு திருவாய் மொழியா ஆழ்வார் துக்கத்தையே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது வாக்கை தாண்டி வாக்கினால சொல்ல முடியாத அளவு துக்கம், அந்த துக்கத்தை தான் ஆழ்வார் சொல்றார். இப்ப ஆழ்வாருக்கு பிரீத்தி வந்துருத்தான் இந்த திவ்ய தேசத்தை சேவிச்ச உடனே. இங்க இமயவரப்பன்னு பெருமாள் இருக்கார், இந்த பெருமாளை சேவிச்ச உடனே பெருமாளுக்கு மேல இந்த திவ்ய தேசத்துக்கு பெருமை. அந்த திவ்ய தேசத்தை சேவிச்ச உடனே ஆழ்வாருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, அதனால முன்னாடி எப்படி துக்கத்தை வர்ணிச்சோமோ அதே மாதிரி ஆழ்வாருடைய சந்தோஷத்தையும் நன்னா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வாருடைய பிரீத்தியும் வாசா மகோச்சரம் என்று இப்பாட்டுகளில் மகரந்த நிஷ்யந்த லலித பத நிகும்ப பௌஷ்கல்யத்தாலே தோன்றுகிறது என்று வெஞ்சி பிக்கைக்காக ஆழ்வார் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, இந்த பாட்டை பார்த்தாலே தெரியுதுங்கிறார் பிள்ளை. எங்கள் செல்சார் யாமுடை அமுதம் இமயவரப்பன் என்னப்பன் பொங்கு மூவுலகம் படைத்து அளிக்கும் சொல்லும்போது, எங்கள் செல்சார்வு யாமுடை அமுதம் என்னப்பன் ஒன்னு ஒன்னையும் சொல்ற பாருங்க, எங்கள் செல்சார் எங்களுக்கு உபாயமாக இருக்கக்கூடியவர், எங்களுக்கு ஆசிரியமாக பிராபியமாக இருக்கக்கூடியவர். யாமுடைய அமுதம்னா எங்களுக்கு போக்கியமா, வெறும் பிராபியம் மாத்திரம் இல்ல, போக்கியமா இருந்து பிராபியமா இருக்கிறோம், அதாவது அடைய வேண்டும் மாத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப போக்கியம் அடைந்து அனுபவிக்க வேணும் அப்படின்னு. அதோட என்னப்பன் இமயவரப்பன் என்னப்பன் அந்த நித்தியசூரிகள் நாயகன் இருக்கானே, அவன் நித்தியசூரிகள் நாயகன் நினைக்காதவங்க அவன் என்னப்பன் அப்படிங்கிற எங்க சுவாமி அவன் எமக்கு பிராபியமானவன், எனக்கு போக்கியமானவன், எங்களுக்கு சுவாமியானவன், எங்க ஊர்ல வந்து இருக்கக்கூடியவன் திருச்செங்குண்டூர்னே இத்தனையும் ஆழ்வார் சொன்னார்னா, முன்னாடி வியசனத்திலே எத்தனை ஆழ்வார அரட்டினாரோ அதுக்கேத்த மாதிரி அத்தனை பிரீத்தி இங்க தெரிகிறது அப்படிங்கறத காண்பிப்பதற்காக என்ன பண்றாரோ, தாமும் அதி கோமல விசித்திர ரச்சன வச்சன நிச்சயங்களாலே விவரித்தருளிகிறார். இப்ப பிள்ளான் பார்த்தாராம், ஆழ்வாரும் திருக்குறையை பிரான், இவரும் திருக்குறையை பிரான் தானே, அதனால ஆழ்வாருடைய சந்தோஷம் இவருக்கு வந்துருத்தான். ஆழ்வார் எப்படி அழகாக செங்கைய லுகலும் தேம்பனை புடைசூழ் அப்படின்னு சொல்றாரோ, இப்ப அதே மாதிரி நானும் அழகா பதங்கள் எல்லாம் போடுறேன் சம்ஸ்கிருத்துல அப்படிங்கிறதுக்காக. மத முதித மீனா குல மது மெலித சண்டித சீதல சியாமல பகுல பலாச சுரபி குசும தரு நிகர பரிவிருத்தமான திருச்செங்குன்றூரில் அப்படின்னு இந்த விசித்திர வச்சனம் வர்ணிய வஸ்துவின் ரமணீயதாதிசய வெஞ்சகம்மா. இப்படி விசித்திரமா சொல்றதுதான் அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி வச்சனமும் பெருமை சேர்க்கும். திருச்சிற்றாறு அங்கு அமர்கின்ற ஆதியான் அப்படின்னு ஆழ்வார் பாசத்திலிருக்கு, திருச்சிற்றாறிலே அமர்கின்றன்னு சொன்னா போதும், திருச்சிற்றாறு அங்கு அமர்கின்ற அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் கேட்டா, முதல்ல திருச்சிற்றாரே போக்கியம், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பகவானும் போக்கியம். பெருமாள் எப்படி போக்கியமோ அந்த ஊர்ல இருக்க பெருமாள் போக்கியம் மாத்திரம் இல்ல, அந்த ஊர் அப்படிங்கிற முதல்ல சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் அவரும் போக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஆதியான் அல்லால் மற்றன் அமர் துணையே வேறு யார் எனக்கு அமர் துணை, மற்று என் அமர் துணை யார், வேறு யார் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள், அவன் இல்லாமல் என் அமர் துணை எனக்கு அமர்ந்த துணை, எனக்கு அமர்ந்தான நித்தியமான அர்த்தம், வேறு யார் மற்றுனா வேறு அர்த்தம், வேறு யார் எனக்கு துணை, எனக்கு நித்தியமான சகாயம் என்றபடி ஆவார் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற. அவன் திருவடிகளை தவிர வேற எதுவும் எனக்கு சகாயமாக ஆகாது, ஒரு துணை எனக்கு கிடையாது. அந்த திருச்சிற்றாறு அங்கு அமர்கின்ற அவன் அல்லது மற்ற எனக்கு ஒரு துணை இல்லை என்கிறான் அப்படின்னு இரண்டாம் பாசுரத்திலையும் அந்த பரம போக்கியத்தத்தை திவ்யதேச போக்கியத்தையும் பெருமாளுடைய போக்கியத்தையும் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். துர்தாந்தேந்திரபங்காத் சுப நிலையதையா சாமியதச்சேதரேஷாம் சுவாயத்தத்வேலபானாத் ஸ்ரிதஹ்ருதி சததம் தேவ தேவதத்வேஷி சங்கே மித்ர அமித்ரத்வயோகாத் ஜகதுதய கிருதேஹே தேவதா தத்வமுக்யைஹி. ஸ்ரீமான் வைகுண்டநாத ஸ்ருத விஹித சமக்ரத்வ பூமா அன்பபாவி. இந்த திருச்சிற்றார் பாசுரத்திலே ஸ்ரீமான் வைகுண்டநாதன் அவனை ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது ஸ்ருத விஹித சமக்ரத்வ பூமா, அதாவது ஸ்ருதர்கள்னா ஆசிரியர்கள் என்னென்ன சங்கல்பித்தார்களோ அத்தனை பெருமையுடன் கூட இருக்கக்கூடியவன் அப்படின்னு அனுபவிக்கிறாராம். நம்மாழ்வார் இந்த தாபத்தினாலே எம்பெருமானை பிரிந்து என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அந்த தாபம் எல்லாம் தீரும்படி அவர் இருக்கிற ஊரிலே வந்திருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்னென்ன விதமாக பெருமாளை ஆசைப்பட்டாரோ அந்தந்த விதமாக பெருமாள் சமக்ரத்து பூமா, தமக்கு பரிந்து பயப்பட வேண்டாதபடி சமக்ர விபவனாய் கொண்டு அப்படிங்கிறார். பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்துருமோ அப்படின்னு தானே பயப்பட்டார். அதெல்லாம் இல்லாதபடி சகல வைபவத்தோடையும் கூட ஆச்சரியமான உபதேசத்திலே இங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். ஆசிரியர்கள் ஆசைப்பட்டால் அதற்கு ஏற்ற மாதிரியாக சகல வைபவத்தோடும் எம்பெருமான் எழுந்தருளுவான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த மூன்று திருவாய்மொழியிலே ஆழ்வார் ஆசைப்பட்டதை இங்கே திருச்சிற்றார் எம்பெருமான் நடத்தி கொடுத்திருக்கான். இது எம்பெருமானுடைய சுபாவம். ஆசிரியர்கள் ஆசைப்பட்டபடி ரூபத்தை எடுத்து அவர்களுக்கு சேவை சாதித்து அவர்களுடைய ஆசையை தீர்ப்பார் அப்படிங்கறத இங்க சொல்றாரா. முதல் பாசுரத்திலே துர்தாந்தே பேந்திர பங்காதே, இபேந்திரன் அப்படின்னா கஜேந்திரன், அதாவது யானை, துர்தா தன அடக்க முடியாத யானையை அடைக்கிறபடியானே அப்படின்னு அர்த்தம். யானை மாத்திரமில்ல, யானை மல்லர்கள் கம்சர்கள் யாருமே அடக்க முடியாதுவா, அதனால எல்லாரையும் சேர்த்து அடக்க முடியாதவர்கள் சொல்லிட்டார். அடக்க முடியாத அவர்களை எல்லாம் அடைக்கிறது முதல் விஷயம். சுக நிலையதையா இரண்டாவது பாசுரம், ஆச்சரியமான நிலையம் திவ்ய தேசம், அதிலே இருக்கக்கூடியவன் சுபமான திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியவன், மங்களமானது அழகானது பிராப்தியமானது அப்படிப்பட்ட திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு திவ்ய தேசத்தினாலே எம்பெருமானுக்கு பெருமையைத்தானே இரண்டாவது பாசுரத்திலே சாதித்தார் அதை சொன்னார். தொடர்ந்து மூணாவது பாசுரத்தெல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய அந்த ஸ்ருத விஹித சமக்ரத்வ பூமா அப்படிங்கிற வைபவம், ஆசிரியர்கள் ஆசைப்பட்ட மாதிரி சகலத்தையும் அமைத்து சேவை சாதிப்பவன் அப்படிங்கிறதை இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறாராம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.